கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அற்புதமான இந்த உலகத்திற்கு வழங்கிய மாபெரும் அருட்கொடையாக நியமத்தாகிய தீன் அல் இஸ்லாம், அது எந்த அளவுக்கு ஒரு பரிபூர்ணமான பரிசுத்தமான மார்க்கம் என்றால், உலகத்தில் எத்தனையோ மதங்களையும் இசங்களையும் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் பின்பற்றக்கூடிய மக்கள் இருந்தாலும், அல்லாஹ்வுடைய இந்த தீன் அல் இஸ்லாத்தினுடைய மேன்மைக்கும் அல்லாஹ்வுடைய இந்த தீன் அல் இஸ்லாம் சிறப்பான மார்க்கம் என்பதற்கும் முக்கிய அடையாளமே என்னவென்றால், மற்ற எல்லா மதங்கள் எல்லா இசங்கள் எல்லா கொள்கைகளை சார்ந்தவர்களை விட அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாத்தை பின்பற்றுபவர்கள்தான் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கும் இன்னல்களுக்கும் ஆளாவார்கள். உலகத்தில் எத்தனை கொள்கைகள் எத்தனை மதங்கள் இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாம் மட்டும்தான் பல்வேறு காலகட்டங்களிலே விமர்சனத்திற்கும் சில சமயங்களிலே காயங்களுக்கும் சில சமயங்களிலே கல்லடிகளுக்கும் சொல்லடிகளுக்கும் ஆட்படுவது அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாம் மட்டும்தான் என்பது ஒன்றுதான். இது மட்டுமே சிறப்பான மார்க்கம், இதுதான் உன்னதமான மார்க்கம் என்பதற்கு கியாமத்து நாள் வரையில் வரக்கூடிய ஒரு அற்புதமான அத்தாட்சியாக அடையாளமாக ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கின்றான். ஏனென்றால் எந்த ஒரு விஷயமும் அதனுடைய சிறப்பும் கண்ணியமும் மேலோங்கி இருக்கும் பொழுதுதான் அதை பற்றிய கவனம் பல மக்களையும் ஈர்க்கும். அப்படி ஈர்க்கப்படும் பொழுது அது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளுக்கும் விமர்சனங்களுக்கும் வியாக்கியானங்களுக்கும் கல்லடிகளுக்கும் சொல்லடிகளுக்கும் ஆட்படுபடுவது இயற்கை. அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தீன் அல் இஸ்லாம் நமக்கு ஒரு மாபெரும் ஞாமத்தாக மாபெரும் அருட்கொடையாக நமக்கு கிடைத்திருப்பதும், நாமெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லீம்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கினான் என்பதும் நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை தரக்கூடிய விஷயம் மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய இந்த ஒரு அருட்கொடைக்காக நாம் காலம் முழுவதும் நன்றி செலுத்தினாலும் அல்லாஹ்வுடைய இந்த ஞாமத்துக்கு ஈடாகாது என்பதுதான் யதார்த்தமான நிதர்சனமான உண்மையாகும். அந்த அடிப்படையில் சகோதரர்களே, உலகளாவிய அளவிலே அல்லாஹ்வுடைய மார்க்கம் அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாம் பிரச்சனைகளுக்கும் இன்னல்களுக்கும் விமர்சனங்களுக்கும் ஆட்படுத்தப்பட்டு வருவது, அதன் காரணமாக முஸ்லீம்கள் அவ்வப்போது தங்களுடைய எதிர்வினைகளை காட்டுவது, தங்களுடைய ரியாக்ஷன்களை காட்டுவது, அந்த ரியாக்ஷனே கூட திரும்பவும் முஸ்லீம்கள் மீதும் இஸ்லாத்தின் மீதும் அவதூறு சொல்வதற்கும் குற்றச்சாட்டுகள் சொல்வதற்கும் இஸ்லாமிய எதிரிகள் பயன்படுத்தி கொண்டிருப்பது. அன்றாட நாம் இது ஏதோ புதிய பிரச்சனையோ நேற்று முந்தானத்தில் ஏற்பட்ட பிரச்சனையோ அல்ல, தினம் தினம் உலகளாவிய அளவிலே ஏற்பட்டு வர பிரச்சனை தான். இந்த நேரத்திலே நாம் எந்த ஒரு விஷயத்தையுமே எந்த ஒரு பிரச்சனையுமே ஒரு முஸ்லீம் அந்த பிரச்சனையை அணுகும் பொழுது அல்லாஹ்வுடைய குர்ஆன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் என்ற கண்ணாடியை அணிந்துத்தான் எந்த ஒரு பிரச்சனையும் அணுக வேண்டும். அந்த பிரச்சனை அந்த கண்ணாடி வழியாக பார்க்கப்படும் பொழுது அந்த கண்ணாடிக்கு அந்த பிரச்சனை கருப்பாக தெரிந்தால் கருப்பு, சிவப்பாக தெரிந்தால் சிவப்பு, பச்சையாக தெரிந்தால் பச்சை, இப்படித்தான் பார்க்க வேண்டுமே தவிர, உலகத்திலே எதிர்க்கிறார்கள் அல்லது எல்லோரும் எதிர்க்கிறார்கள் பெரும்பான்மையான மக்கள் எதிர்க்கிறார்கள் என்பதற்காகவோ அல்லது பெரும்பான்மையான மக்கள் ஆதரிக்கிறார்கள் என்பதற்காகவோ அல்லது நடுநிலையான மக்கள் எல்லாம் வெறுப்பாகிறார்கள் வெறுப்படைகிறார்கள் என்பதற்காகவோ அல்லது நடுநிலையான மக்கள் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலோ அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாத்தினுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் அதனுடைய அடிப்படை கான்செப்டுகளையும் மாற்றுவது என்பதோ அல்லது திருத்த வேண்டும் என்பது நினைப்பதோ ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் பைத்தியகாரத்தனம் ஆகும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாம் எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடிய எல்லா கால சூழ்நிலைகளுக்கும் பொருந்தக்கூடிய எல்லா மக்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு அற்புதமான மார்க்கம். இந்த மார்க்கத்திலே மனிதர்கள் தங்களுடைய சிற்றறிவை வைத்தோ தங்களுடைய சுய அறிவை வைத்தோ அல்லது அவ்வப்போது ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைகளுக்கு ஏற்றவாறோ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிளெக்சிபிளாக ஆக்க வேண்டும், மாற்ற வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை திருத்த வேண்டும் என்று கொக்கரிப்பதும் இஸ்லாமிய எதிரிகளுடைய கோஷம். அந்த கோஷத்திற்கு முஸ்லீம்கள் அடிமையாகிவிடக் கூடாது. ஏனென்றால் முஸ்லீம்களை பொறுத்தவரையிலே எந்த ஒரு பிரச்சனையை அணுவதாக இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ற கண்ணாடியை வைத்துத்தான் அணுக வேண்டும். அல்லாஹ்வுடைய குர்ஆன் பெருமானாருடைய ஹதீஸ் என்ற அந்த இரண்டு கண்ணாடிகளை வைத்துத்தான் மார்க்கத்தை அணுக எந்த பிரச்சனையும் அணுக வேண்டும். அந்த மார்க்கத்தின் அடிப்படையிலே குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதும் இந்த தீன் அல் இஸ்லாத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கிய அற்புதமான வழிகாட்டுதல். அந்த ரீதியிலே அவ்வப்போது ஷைத்தான்கள் ஷைத்தான் யூத நஸ்ரானி சக்திகள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு எதிராக அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாத்திற்கு எதிராக முஸ்லிம்களுடைய உணர்வுகளை கிளறுவதற்காக, முஸ்லிம்களுடைய எண்ணங்களை புண்படுத்துவதற்காக யூத நசரானி சக்திகள் மிகப்பெரிய அளவில் சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார் உலகளாவிய அளவில். அது சமீபத்திலே அந்த சூழ்ச்சியினுடைய ஒரு சில விளைவுகள் நம்முடைய தமிழகத்திலும் வெளிப்பட ஆரம்பித்திருக்கின்றது. நாம் எல்லாம் தெரிந்தது, கடந்த 2 வாரங்களாக தமிழகமே அல்லோல கல்லோலப்பட்டுக் கொண்டிருந்தது. அரசாங்கம் ஒரு பக்கம், நீதிமன்றம் ஒரு பக்கம், முஸ்லிம்கள் ஒரு பக்கம், சினிமா கூத்தாடிகள் ஒரு பக்கம் என்று ஒவ்வொருத்தரும் ஒரு பக்கம் நின்று போராடி அல்லோல கல்லோலப்பட்டுக் கொண்டிருந்த இந்த பிரச்சனையை சகோதரர்களே, இது முழுக்க முழுக்க இந்த பிரச்சனை, இந்த ஒரு கூத்தாடி ஒரு நடிகன் முஸ்லிம்களை பற்றியும் குரானை பற்றியும் தாடி தொப்பி வைத்தவர்களை பற்றியும் இழிவுபடுத்தி தீவிரவாதத்திற்கு இஸ்லாம் தான் முழுமையாக துணை நிற்கிறது, தீவிரவாதத்திற்கு குரான் தான் வழிவகுக்கிறது என்று அல்லாஹ்வுடைய குரானையும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளையும் இழிவுபடுத்தி எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் இருக்கின்றது. இது ஏதோ நேற்று திட்டமிட்டு இன்னைக்கு எடுத்த படமோ, அல்லது யதார்த்தமாக பணத்தை பணம் தயாரிப்பதற்காக அல்லது பணம் உண்டாக்குவதற்காக சம்பாதிப்பதற்காக எடுக்கப்பட்ட படமோ அல்ல. மாறாக யூத நசரானி சக்திகள், யூதர்களுடைய மொசாத் உளவுத்துறையாக இருக்கட்டும், அமெரிக்காவினுடைய சிஐஏ உளவுத்துறையாக இருக்கட்டும், இதற்காக மொத்த சினிமா உலகத்தையும், அது ஹாலிவுட்டாக இருந்தாலும் சரி, கோலிவுட்டாக இருந்தாலும் சரி, பாலிவுட்டாக இருந்தாலும் சரி, என்ன பலாய் பிடிச்ச வுட்டாக இருந்தாலும் சரி, அத்தனை சினிமா துறையையும் தங்களுடைய கையில வைத்து யூத நசரானி சக்திகள் வைத்து, ஏனென்றால் சினிமா என்பது இன்று மக்களுக்கு மத்தியில் ஒரு பிரபலமான மீடியாவாக மாறி வருகிறது, மக்களுக்கு மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மீடியாவாக உருவாகி வருகிறது. ஆகவே இந்த மீடியாக்களை கையில் எடுத்து இதன் மூலமாக இஸ்லாத்திற்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு யூத நசரானிகள், குறிப்பாக யூதர்களுடைய மொசாத் உளவுத்துறையும் அமெரிக்காவினுடைய நசரானிகளுடைய சிஐஏ உளவுத்துறையும் திட்டமிட்டு எடுக்கப்பட்ட முயற்சி, அந்த முயற்சி உலகத்தின் பல்வேறு நாடுகளிலே அதனுடைய சூழ்ச்சி விதையை விதைத்து அதற்கான அவர்கள் பலனை அறுவடை செய்து விட்டார்கள். தற்போது சமீபத்திலே அதற்கான சூழ்ச்சி தமிழகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது ஏதோ தமிழ்நாட்டை சார்ந்த ஏதோ ஒரு கூத்தாடி பையன் எடுத்த படம் அல்ல. இது ஏதோ ஒரு கூத்தாடி பையன் முஸ்லீம்களை கேவலப்படுத்தி அவர் பெரிய ஒரு உலக நாயகன், உலகளாவிய பிரச்சனையை பற்றி படம் எடுப்பவர், மிகப்பெரிய ஒரு திறமைசாலி, அந்த திறமைசாலி தன்னுடைய திறமையை காட்டி படம் எடுத்திருக்கிறார் என்பது அல்ல. மாறாக முழுக்க முழுக்க மொசாத் உளவுத்துறையும் சிஐஏ உளவுத்துறையும் இந்த கூத்தாடிக்கு பண உதவி செய்து, பொருளாதார உதவி செய்து இந்த படத்தை தயாரித்திருக்கிறார்கள். எதற்காக என்றால் சகோதரர்களே, இல்லை என்றால் எனக்கு பணம் சம்பாதிப்பதான் நோக்கம், இதை வைத்து நான் ஒரு சினிமா வியாபாரி, நான் சினிமா எடுத்து படம் எடுத்து சம்பாதிக்கக்கூடியவன், இதை வைத்து எனக்கு சம்பாதிப்பதான் நோக்கம் என்றால், இந்த படத்தை எப்பொழுது எடுத்திருக்க வேண்டும் என்றால், எப்பொழுது முல்லா உமரும் பின்லேடனும் ஆப்கானிஸ்தானும் தாலிபானும் பிரபலமாக இருந்ததோ, பரபரப்பாக பேசப்பட்டதோ, அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்து நான் இந்த பரபரப்பை வைத்து பணமாக்குகிறேன் என்று சொன்னால் அது நியாயம் இருக்கிறது? அப்படி இல்லாமல் இந்த பிரச்சனைகள்லாம் ஓய்ந்து போன பிறகு, முல்லா உமர் பிரச்சனை, பின்லேடன் பிரச்சனை, அனைத்து பிரச்சனைகளும் ஓய்ந்து போன பிறகு, அதே நேரத்தில் ஆப்கானிஸ்தானிலே தாலிபானுடைய ஆட்சி முடிவுக்கு வந்து, தாலிபான்களே இல்லை ஆப்கானிஸ்தானிலே, ஆகவே நாங்கள் எங்களுடைய அமெரிக்காவினுடைய துருப்புகளை நாங்கள் வாபஸ் பெற்றுக் கொள்கிறோம் என்று அமெரிக்காவே தன்னுடைய துருப்புகளை வாபஸ் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்து பரபரப்பை ஏற்படுத்தியதனுடைய நோக்கம் இது பணம் சம்பாதிப்பதோ அல்லது வியாபாரம் செய்வதோ அல்ல. மாறாக மறந்து போன ஒரு பிரச்சனையை அல்லது முடிந்துவிட்ட ஒரு பிரச்சனையை, இறந்த கால பிரச்சனையை மீண்டும் அதற்கு ஒரு புத்துயிர் கொடுத்து இதை வைத்து ஒரு சூழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும், முஸ்லிம்களுக்கு எதிரான இந்த அவதூறு பிரச்சாரத்தை முடுக்கிவிட வேண்டும் என்பதற்காக யூத நசரானி சக்திகள் பண உதவி செய்து, யூத நசரானி சக்திகள் பொருளாதார உதவி செய்து, அதற்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு தமிழகத்தை சார்ந்த ஒரு கூத்தாடி பலியாகி இருக்கின்றான் அல்லது பணம் வாங்கி இருக்கின்றான் என்று தான் சொல்ல வேண்டுமே தவிர, ஏதோ இந்த கூத்தாடி ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு படத்தை எடுத்துட்டான், அவனுடைய திறமையை காட்டியிருக்கான், அவனுடைய ஒட்டுமொத்த திரைப்பட அனுபவத்தை இதில் வெளிப்படுத்தி இருக்கிறான் என்று நம்புவது பைத்தியக்காரர்களுக்கு வேண்டுமானால் வசதியாக இருக்குமே தவிர, அறிவுள்ள புத்திசாலியான முஸ்லிம்கள் ஒருபோதை நம்ப மாட்டார்கள், நம்ப தயாராகவும் இல்லை என்றால், இது முழுக்க முழுக்க முடிந்து போன ஒரு பிரச்சனையை மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்பி உலகளாவிய அளவிலே முஸ்லிம்களை தீவிரவாதிகள் என்றோம், மோசமானவர்கள் என்றோம், இஸ்லாத்திற்கு தீவிரவாதத்திற்கு திருக்குரான் தான் வழிவகுக்கிறது, தீவிரவாதத்திற்கு முஸ்லிம்களுடைய உள்ளாக்கள் தான், உலமாக்கள் தான் தூண்டுகோலாக இருக்கிறார்கள் என்ற அந்த பழைய கதையை, பழைய கல்லை புதிய மொந்தையிலே இந்த கூத்தாடி கொண்டு வந்திருக்கின்றான், அவ்வளவுதான். மற்றபடி இதிலே சகோதரர்களே, நாம் இந்த படத்தை விமர்சனம் செய்யும் அளவுக்கோ, இதற்கு எதிராக போராடும் அளவுக்கோ, அல்ல இதை தடை செய்ய வேண்டும் என்ற அளவுக்கோ இதிலே ஒரு பெரிய விஷயங்கள் இருப்பதாக தெரியவில்லை. ஏனென்றால் இதற்கு முன்பாகவே இதே போன்ற நிறைய திரைப்படங்கள் முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக காட்டி, தாடி வைத்தலை தொப்பி போட்ட முஸ்லீம்களாக காட்டி, தீவிரவாதிகளாக காட்டி, குண்டு வைப்பவனாக காட்டி, பாராளுமன்ற தாக்குதலிலிருந்து சட்டமன்ற தாக்குதல் வரை அனைத்தையும் முஸ்லீம்களாக செய்கிறார்கள் என்பதை போன்ற தீவிரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய படங்கள் எல்லாம் எத்தனையோ திரைப்படங்கள் வந்துவிட்டன. எத்தனை திரைப்படங்கள் வந்துவிட்டன. இந்த படம் அமெரிக்காவினுடைய பொருளாதார உதவியோடு நடத்தப்படுவதால் இதற்கு மிகப்பெரிய ஒரு விளம்பரம் வேண்டும். இந்த படத்தை வைத்து மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்த வேண்டும். அகில இந்திய அளவிலே இதை வைத்து ஒரு பிரச்சாரம் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக இந்த படத்தை அவர்களே திட்டமிட்டு பிரச்சாரத்திற்காக விளம்பரத்திற்காக யுத்தியை பயன்படுத்தினார்களே தவிர, மற்றபடி இந்த படத்திலே பெரிதாக இஸ்லாத்தை பற்றியோ அல்லது திருக்குறானை பற்றியோ முஸ்லீம்களை பற்றியோ இதுவரை மற்ற உலகளாவிய படங்களிலே சொல்லாத அளவுக்கு இதிலே சொல்லிவிட்டார்கள் என்னும் அளவுக்கு இதிலே எதுவும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் படத்தை பற்றி நாம் கேள்விப்படும் பொழுது, அதில் வரக்கூடிய காட்சிகளை பற்றி கேள்விப்படும் பொழுது ஒரு சில விஷயங்களை கேள்விப்படுகின்றோம். ஏதோ சிறு பிள்ளைகளிடத்தில் முஸ்லீம்கள்ட்ட சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் துப்பாக்கியை வைத்தான் பழகிறார்களாம், துப்பாக்கியை வைத்தான் விளையாடுகிறார்களாம், அவர்களுக்கும் ஷஹாதத்துடைய வேட்கை இருக்கிறதாம் என்றெல்லாம் காட்டுகிறார்களாம். இது ஒன்றும் தவறான விஷயம் அல்ல. இதையே நாம் தீவிரவாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பாதிக்கப்பட்ட மனிதர்கள், பாதிக்கப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகள், தங்களுடைய குழந்தைகளுக்கு அநியாயக்கார அமெரிக்காவை எதிர்த்து, அயோக்கிய இஸ்ரேலை எதிர்த்து அவர்கள் ஜிஹாதுடைய பயிற்சி கொடுக்கிறார்கள் என்பது எப்படி தீவிரவாதமாக ஆகும், அது எப்படி இஸ்லாத்திற்கு எதிரான கொள்கையாகும், அது சத்தியம், அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றான், அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறது. ஆகவே நாம் அதற்கு கவலைப்பட வேண்டும். இதே ஆங்கில ஆட்சி நடைபெற்ற பொழுது, இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாம் தங்களுடைய பிள்ளைகளை ஆங்கிலேய வெறி ஊட்டி வளர்த்தார்கள், ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போர் பயிற்சியில் ஈடுபடுத்தினார்கள். இங்குள்ள மரத்தமிழர்கள், தமிழ் பெண்கள் எல்லாம் தங்களுடைய பிள்ளைகளை ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்திலே அவர்கள் அர்ப்பணித்தார்கள் என்று சொல்லும் பொழுது, அந்த பெண்களை எல்லாம் வீர பெண்கள், மரப்பெண்கள், தமிழ் பெண்கள், தன்மானம் உள்ள பெண்கள் என்று போற்றும் பொழுது, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் முஸ்லீம் பெண்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தங்களுடைய நாட்டை ஆக்கிரமித்து, தங்களுக்கு கொடூரம் இழைத்து, அநீதம் இழைத்து, தினம் தினம் தங்களுடைய நாட்டை நாசமாக்கி பாழாக்கி கொண்டிருக்கும் அமெரிக்காவுக்கும் யூதர்களுக்கும் எதிராக தங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் முஜாஹிதாக உருவாக்குவதும், ஷஹாதத்துடைய வேட்கையை உருவாக்குவதும், அந்த பிள்ளைகளுக்கு ஆயுதத்தை கொடுத்து அமெரிக்கா காரனை சுடு, யூதனை சுடு என்று சொல்லித் தருவதும் எப்படி தவறாக இருக்க முடியும்? அது இஸ்லாமிய பார்வையிலே, அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய பார்வையிலே நூற்றுக்கு நூறு சரியான வார்த்தை. அதையே நாம் எதிர்க்க வேண்டும். உண்மைத்தானே சொல்லியிருக்கின்றான் அந்த படத்திலே. அப்படி முஸ்லீம் பிள்ளைகள் தீவிரவாதிகளாக உருவாக்கப்படுகிறார் என்றால் அப்படித்தான் உருவாக்கப்பட வேண்டும். நாம் அந்த கோணத்தில் தான் அவருக்கு பதில் சொல்ல வேண்டுமே தவிர, அதை விட்டுவிட்டு ஆ என்று தீவிரவாதிகளாக சொல்லிவிட்டான், முஸ்லீம் குழந்தைகள் தீவிரவாதிகள் சொல்கிறான், தமிழர்களை தீவிரவாதி சொல்கிறான் என்று நாம் அங்காளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டு அருமை சகோதரர்களே, ஒவ்வொரு முஸ்லீமே அல்லாஹ் ரப்பல்லான் சொல்கின்றான். அநியாயம் நடக்கும் பொழுது அந்த அநியாயத்தை தட்டி கேட்கக்கூடிய ஒரு தீவிரவாதியாக முஸ்லீம் இருக்க வேண்டும். அட்டுழியம் நடக்கும் பொழுது அந்த அட்டுழியத்தை பார்த்து வாய்மூடி மௌனியாக, கோழையாக, ஒரு ஆண்மையற்றவனாக, ஒரு அசிங்கமானவனாக இருக்க சொல்லி இஸ்லாம் சொல்லவில்லை. அநியாயம் நடக்கும் பொழுது, அட்டுழியம் நடக்கும் பொழுது தட்டி கேட்கும் ஆண்மையாளனுக்கு தீவிரவாதி என்று இந்த உலகம் முத்திரை குத்தும். ஆனால் முதல் தீவிரவாதியாக முஸ்லீம் இருக்க வேண்டும். அநியாயங்களை தட்டி கேட்கக்கூடிய ஒரு ஆண்மகனுக்கு பயங்கரவாதி என்று இந்த உலகம் முத்திரை குத்த வேண்டுமானால் அந்த முதல் பயங்கரவாதியாக ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. இஸ்லாத்திலே ஜிஹாத் இல்லை, அல்லாஹ் அப்படி சொல்லல, அல்லாஹ் ரசூல் அப்படி சொல்லல, இஸ்லாம் சாந்திய மார்க்கம், சாத்வீக மார்க்கம், அமைதியான மார்க்கம் என்று சொல்வதில் அர்த்தம் இல்லை. இஸ்லாம் சாந்தியான மார்க்கம் தான், அமைதியான மார்க்கம் தான், சாத்வீகமான மார்க்கம் தான். உலகத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்றுதான் இஸ்லாம் விரும்புகின்றது. உலகத்தில் எல்லா மக்களும் சௌஜன்யமாக, மன அமைதியோடு, நிம்மதியாக வாழ வேண்டும் என்று தான் இஸ்லாமில் விரும்புகிறது. அதே நேரத்தில் அந்த அமைதியை கெடுக்கும் விதத்திலே, அந்த அமைதியை குலைக்கும் விதத்திலே, மக்களுக்கு மத்தியில் நிலவக்கூடிய சௌஜன்யத்தை கெடுக்கும் விதத்திலே எந்த ஒரு சக்தி தலை தூக்கினாலும் அந்த சக்தியை பார்த்து அமைதியாக இருக்காது, கோழையாக இருக்காது, பயந்தாங்கோழியாக இருக்காது. மாறாக அது எவ்வளவு பெரிய சக்தியாக இருந்தாலும் அந்த சக்தியை எதிர்த்து போராடும் முஜாஹிதாக இருக்க வேண்டும் என்றுதான் அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லித் தருகிறது. அந்த முஜாஹிதிற்கு இவன் பயங்கரவாதி என்று பெயர் வைத்துக் கொள்ளட்டும், தீவிரவாதி என்று பெயர் வைத்துக் கொள்ளட்டும், அடிப்படைவாதி என்று பெயர் வைத்துக் கொள்ளட்டும், என்ன பெயர் வேண்டும் வைத்துக் கொள்ளட்டும், ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர்கள் முஜாஹிதர்கள். இந்த விளக்கத்தை தான் நாம் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு, இந்த திரைப்படத்தை பார்க்கக்கூடிய மக்களுக்கு நாம் சொல்லக்கூடிய கடமை என்ன? இவன் சொல்வதை போன்று அவர்கள் முல்லா உமரோ அல்லது உசாமா பின் லேடனோ இவரெல்லாம் தீவிரவாதிகள் அல்ல, இவர்களெல்லாம் முஜாஹிதுகள். முஜாஹித் என்றால் யார்? அநியாயக்காரர்களை எதிர்த்து, அட்டுழியக்காரர்களை எதிர்த்து, யூத நசரானி உலகத்தில் செய்யக்கூடிய அநியாயங்களை எதிர்த்து தங்களுடைய உயிரையும் அர்ப்பணம் செய்யக்கூடிய ஷஹீதுகள் இவர்கள், வீர தியாகிகள். அவர்களுக்கு தான் முஜாஹிதுகள். அந்த முஜாஹிதுகளை இவன் தீவிரவாதி என்று சொன்னால் சொல்லிவிட்டு போகட்டும், அதை பற்றி எங்களுக்கு அவளை இல்லை. இதைத்தான் நாம் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இஸ்லாத்தில் தீவிரவாதமே இல்லை, இஸ்லாத்தில் பயங்கரவாதமே இல்லை. பயங்கரவாதம் என்பது வேறு, தீவிரவாதம் என்பது வேறு. எந்த பயங்கரவாதத்திற்கு, தீவிரவாதத்திற்கு என்ன டெஃபினேஷன் வைத்திருக்கிறார் என்பது வேறு. ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்தவர்களே ஜிஹாத் என்பது இருக்கின்றது. முஜாஹிதில் இருக்கிறார்கள், முல்லா உமராக இருக்கட்டும், அல்லது உசாமா பின் லேடன் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இவரெல்லாம் முஜாஹிதுகள். உயிரோடு இருக்கும் வரை முஜாஹிதுகள் மரணித்து விட்டால் இவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதுகள். இந்த ஷஹாதத்தையும் முஜாஹித் ஜிஹாதையும் கொச்சைப்படுத்தி படம் எடுத்துக்கிறார் என்றால் இது முழுக்க முழுக்க சிஐஏ உளவுத்துறையும் மொசாத் உளவுத்துறையும் கொடுத்த பணத்திற்கு வாளாட்டுக்கூடும் நாயாக, நன்றியுள்ள நாயாக இவன் இருக்கிறான் என்றால் இதை பற்றி நான் பெரிதாக அழட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அருமை சகோதரர்களே, இந்த சினிமா உலகத்தை பொறுத்தவரையிலே இது எப்படிப்பட்ட உலகம் என்றால், ஒரு மனிதன் தவறு செய்து விட்டான், சாராயம் கொடுத்து விட்டான், விபச்சாரம் செய்துவிட்டான், இந்த தவறு வெளியே தெரிந்தால் அசிங்கப்படுவான். இதுதான் மனித இயல்பு. ஆஹா, நாம் தவறு செய்து வெளியே தெரிந்து விட்டதே, நாம் சாராயம் கொடுத்து வெளியே உள்ள தெரிந்து விட்டதே, நாம் விபச்சாரம் செய்து வெளியே பார்த்து விட்டார்களே என்று அசிங்கப்படுவான். இதுதான் மனித இயல்பு. இது முஸ்லீமுடைய இயல்பு அல்ல. முஸ்லீமாக இருந்தாலும் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் எல்லாருடைய இயல்பு இதுதான். ஆனால் இந்த இயற்கைக்கு மாற்றமாக, இந்த இயல்புக்கு மாற்றமாக இந்த மானங்கட்ட சினிமா உலகம் மட்டும்தான் ஒரு மார்க்கெட் இல்லாத, ஒரு பிரபலம் இல்லாத ஒரு சினிமா நடிகை ஒரு பிரபலமான ஒரு நடிகனோடு விபச்சாரம் செய்து விட்டால் என்ற செய்தி வெளியே வந்தால் அந்த செய்தியை தனக்கு சாதகமாக ஆக்கி அதை வைத்து விளம்பரம் தேடக்கூடிய ஒரு மானங்கட்ட உலகம்தான் இந்த சினிமா உலகம். தன்னுடைய அசிங்கம் வெளியே வந்தால் கூட, தன்னுடைய கேவலம் வெளியே வந்தால் கூட, அந்த கேவலத்தையும் தனக்கு சாதகமான விளம்பரமாக மாற்றி தன்னுடைய மார்க்கெட் விலையை ஏற்றிக்கொள்வதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கேடுகட்ட உலகம் சினிமா உலகம். இந்த சினிமா உலகத்திலே இப்படிப்பட்ட ஒரு விளம்பரம் ஏற்பட்ட பிறகு, இந்த அயோக்கியனுடைய இந்த கூத்தாடியுடைய படத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு விளம்பரம் ஏற்பட்ட பிறகு, அகில இந்திய அளவில் விளம்பரம், அகில உலக அளவிலே விளம்பரம், பார்க்காத மக்களுக்கு கூட அந்த படத்தில் அப்படி என்னதான் இருக்குது, பார்த்துருவோமே என்று எண்ணக்கூடிய அளவுக்கு விளம்பரம் கிடைத்த பிறகு, இனிமேல் இது போன்ற விஸ்வரூபங்களோ, இனிமேல் இது போன்ற ஒரு அயோக்கியத்தனமான படங்களோ வராது என்று நாம் சொல்வதற்கு இல்லை சகோதரர்களே. நம்ம பல பேர் என்ன நினைச்சுக்கிறோம், நம்மளால இன்னைக்கு கொடுத்த டோஸ்ல ஏற்படுத்தின பிரச்சனையில இனிமேல் எவனுக்கு இந்த தைரியம் வராது இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு. நம்முடைய அறியாமை இது, நம்முடைய அறியாமை இது. இதனால் ஏற்பட்ட விளம்பரம், அந்த விளம்பரத்தினால் அவனுக்கு ஏற்பட்ட மார்க்கெட்டு, அதனால் ஏற்படும் சம்பாத்தியம், விளம்பரத்தையே அடிப்படையாக கொண்டு, விளம்பரத்தையே முதலீடாக கொண்ட இந்த சினிமா உலகம் அடுத்தடுத்து ஆயிரக்கணக்கான விஸ்வரூபங்கள் வரத்தான் போகின்றன. அடுத்தடுத்து ஆயிரக்கணக்கான இது போன்ற சினிமாக்கள் வரத்தான் போகின்றன. இதைவிட மோசமாக இஸ்லாத்தையும் குரானையும் சித்தரிக்கக்கூடிய படங்கள் வரத்தான் போகின்றன என்றால் அந்த உலகமே விளம்பர மோகம் பிடித்த உலகம். அது எப்படி செஞ்சாலும் விளம்பரம் வேணும். நான் விபச்சாரம் செய்து அதை வைத்து என்னுடைய மார்க்கெட்டை உயர்த்த வேண்டும் என்றால் அதற்கும் இந்த உலகம், இந்த சினிமா உலகம் அந்த விபச்சாரத்தை கூட தன்னுடைய மார்க்கெட்டிங் கார்டு பயன்படுத்தக்கூடிய ஒரு கேடுகட்ட உலகம். அந்த உலகம் இது போன்ற சினிமாக்களை இன்னும் எடுக்கத்தான் செய்வார்கள். ஏனென்றால் அப்பொழுதுதான் முஸ்லீம்கள் எதிர்ப்பார்கள், அரசாங்கம் அவர்களுக்கு சப்போர்ட்டா இருக்க மாதிரி காட்டும், அரசாங்கமும் அவங்களுக்கு சப்போர்ட்டை தடை ஏற்படுத்தும், உடனே நீதிமன்றத்துக்கு போகலாம், பிரச்சனையாகும், பெரிய போராட்டங்கள் ஆர்ப்பாடு நடக்கும், நம்முடைய படத்திற்கு விளம்பரம் கிடைக்கும், எத்தனை தலைகள் உருண்டாலும் நம்முடைய படத்திற்கு விளம்பரம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து இது போன்ற படங்கள் இனியும் வரத்தான் செய்யும். நாம் என்ன செய்ய வேண்டும் சகோதரர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏனென்றால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது நாம் அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ் ரசூலுடைய சுன்னத் என்ற அந்த பார்வையை கண்ணாடி அணிந்து அந்த பிரச்சனையை அணுகுவதற்கு பதிலாக உணர்ச்சி வசப்பட்டோ பெரும்பாலான மக்கள் சொல்கிறார்கள், அல்ல பெரும்பாலான மக்கள் ஆதரிக்கிறார்கள், பெரும்பாலான மக்கள் எதிர்க்கிறார்கள் என்ற ஒரு காரணத்தை வைத்தோ நம்முடைய அணுகுமுறை இருக்குமேயானால் அருமை சகோதரர்களே, நிச்சயமாக அதில் அல்லாஹ்வுடைய உதவியும் கிடைக்காது, அது அல்லாஹ் அல்லாஹ் ரசூல் சொன்ன வழிமுறையாகவும் இருக்காது. இதை வைத்து இன்று நமக்கு மத்தியிலே எப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது என்றால், இதிலே முஸ்லீம்கள் இயக்கங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பெரிய எதிர்ப்பை காட்டி அவருடைய வீட்டிலேயே போய் அந்த சினிமாவை பார்த்து அதில் உள்ள காட்சிகள் எல்லாம் எடுத்து இதே இதெல்லாம் கட் பண்ணணும், இதெல்லாம் நீக்கணும் என்று கோரிக்கை வைத்து கடைசியில் இப்போ சொல் பார்த்துட்டு வரவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றுமே கட் பண்ணலை, அதெல்லாம் ஒன்றுமே அந்த கோரிக்கைப்படி அக்ரிமெண்ட் எழுதி கொடுத்தபடி எதுவுமே கட் பண்ணலை, அப்புறம் அதில் இருக்கக்கூடிய காட்சியெல்லாம் அப்படியே தான் இருக்குது, சில இடங்களில் ஆடியோக்களை மட்டும்தான், வாய்ஸை மட்டும்தான் மியூட் பண்ணியிருக்காரு, மற்றபடி எதையும் கட் பண்ண மாதிரி தெரியல என்று சொல்கிறார்கள். ஹயர், இந்த பிரச்சனையினால் இப்படியெல்லாம் இந்த அயோக்கியர்கள் வாங்கின பணத்துக்கு அவன் உங்கள்கிட்ட வேலை செய்வானா, யூத நசரானிகளிடத்தில் வாங்கிய பெற்ற கூலிக்கு வேலை செய்வானா, அல்ல முஸ்லீம்களிடத்தில் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுவானா? அவனை பொறுத்த முனாஃபிக், அவனுக்கு வாக்குறுதிலாம் பெரிய விஷயம் கிடையாது, அவன் தான் செய்ய தனக்கு பணம் கொடுத்த தன்னுக்கு எலும்பு போட்ட அந்த எஜமானனுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும், அதுதான் அவனுக்கு நோக்கம். அந்த அடிப்படையில் அந்த காட்சிகளை நீக்குவான் என்று எதிர்பார்க்கவும் முடியாது, நீக்கிவிட்டான் என்று சொல்லவும் முடியாது. ஆகவே இந்த போராட்டங்களின் மூலமாக அவனுக்கு கிடைத்த மிகப்பெரிய பலன் என்னவென்றால் நல்ல விளம்பரம் கிடைத்து விட்டது, ஒன்றே போண்டிக்காகாத இந்த படம் ஓடாது என்று இருக்கக்கூடிய படம் கூட இன்று எல்லாரும் பார்ப்பார்கள். எந்த அளவுக்கு என்றால் சகோதரர்களே, இதுல சினிமாவே இதுவரை பார்க்காத அல்ல சினிமாவில் வெறுத்து போயிருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு கூட இந்த படத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் ஆசையும் ஏற்பட்டிருக்கும், நிச்சயமா ஏற்பட்டிருக்கும். அப்படி என்னதான் பார்த்துருவோமே, எல்லாரும் எடுத்தாங்களே, நம்ம சமுதாயத்தை பத்தி என்னதான் பார்ப்போமே என்ற பெரிய சமுதாய அக்கறையை அந்த மானங்கிட்ட படத்தை பார்ப்பதன் மூலமாக முஸ்லீம்கள் தீர்த்து கொள்ள ஆசைப்படுவார்கள். இதுதான் அவனுக்கு ஏற்பட்ட பலன். அன்புக்குரியவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்பொழுது இந்த ஆபாசமான அசிங்கமான சினிமாவை ஹராமாக்கி விட்டானோ, அல்லாஹ் ரசூல் ஹராமாக்கி விட்டார்களோ, இப்பொழுது நாம் ஒரு சத்தியம் செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே, உன்னுடைய மார்க்கத்திற்கு எதிராக உன்னுடைய தீனுல் இஸ்லாத்தை அசிங்கப்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட இந்த சினிமாவை நானும் சரி, என்னுடைய குடும்பத்தினரும் சரி, என்னுடைய நண்பர்களும் சரி, யாருமே எந்த ரூபத்திலும் தியேட்டருக்கு போயோ அல்லது திருட்டு விசியில் பார்த்தோ அல்லது டிடிஎச் மூலமா இப்போ வருதா டிடிஎச் மூலமாகவோ அல்லது இலவசமாக டிவியில் ஒளிபரப்பு செய்தாலோ எந்த நிலையிலும் அந்த படத்தை பார்க்க மாட்டோம் என்று உறுதி செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்கு சத்தியம் செய்ய வேண்டும், நாம் அந்த படத்தை பார்க்க மாட்டோம் என்று. இந்த படத்தை மட்டுமல்ல, இனி எந்த துறையிலுமே சினிமா சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களையும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ டிவியிலோ டிடிஎச்சிலோ சிடி போட்டோ யூடியூபிலோ அல்லது இன்டர்நெட்டிலோ அல்லது நேரடியாக தியேட்டருக்கு போயோ எந்த ரூபத்திலும் சினிமாக்களை பார்க்க மாட்டோம் என்று நாம் புறக்கணிக்க வேண்டும். ஏனென்றால் சகோதரர்களே, தமிழகத்தை பொறுத்தவரையிலே முஸ்லீம்கள் 13-15% முஸ்லீம்கள் இருக்கின்றோம். இந்த 15% முஸ்லீம்களிலே வெளிப்படையாக சொல்வதாக இருந்தால், தியேட்டரில் போயோ யூடியூபிலோ இன்டர்நெட்டிலோ திருட்டு விசிலோ அல்லது டிடிஎச்சிலோ அல்லது டிவியில் உலக திரைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக ரெண்டாவது முறையாக என்று ஓசியாக போடும்பொழுதோ ஏதோ ரூபத்திலே ஒரு படத்தை பார்ப்பவர்கள் குறைந்தது 10% முஸ்லீம்கள் இருப்பார்கள். 15% முஸ்லீம்களிலே குறைஞ்ச 10% பேர் ஏதோ ரூபத்திலே சினிமா பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த 10% முஸ்லீம்களும் நாங்கள் சினிமாக்களை நேரடியாகவோ மறைமுகமாகவோ யூடியூபிலோ இன்டர்நெட்டிலோ டிவியிலோ தியேட்டரிலோ எந்த ரூபத்திலும் அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட இந்த ஹராமான படத்தை நாங்கள் பார்க்க மாட்டோம் என்று தீர்மானிப்போம் என்றால், யோசித்து பாருங்கள், சினிமா துறைக்கு 10% முஸ்லீம்களுடைய வருமானத்தில் இழப்பு ஏற்படும். 10% வருமானம் இழப்பு ஏற்படும். 10% முஸ்லீம்கள் அந்த படத்தை பார்க்கவில்லை என்றால் அவனுடைய வருமானத்திலே 10% இழப்பு ஏற்படும். 10% இழப்பு என்பது சினிமா துறையிற்கு அவனுக்கு மிகப்பெரிய இழப்பு, அது மிகப்பெரிய இழப்பு. தனக்கு பொருளாதார ரீதியாக இழப்பு ஏற்படுகிறது. முஸ்லீம்கள் சினிமாக்களை பார்ப்பதில்லை, முஸ்லீம்கள் இந்த காட்சிகளை பார்ப்பதில்லை, எந்த படத்தையும் முஸ்லீம்கள் பார்ப்பதில்லை, எந்த ரூபத்திலும் பார்ப்பதில்லை, காசு கொடுத்தோ ஓசியிலோ எந்த ரூபத்திலும் படத்தை பார்ப்பதில்லை என்ற நிலை ஏற்படும் பொழுதுதான் சினிமா துறையினர் அஞ்சுவதற்கும் பயப்படுவதற்கும் இனிமேல் முஸ்லீம்களை பற்றி தவறாக இருக்க வேண்டாம் என்று நினைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அந்த துறை முழுக்க முழுக்க பணத்திற்காக அலையக்கூடிய நாய்கள் நிறைந்த துறை அது. பணத்திற்காக எந்த கேவலத்தையும் செய்ய துணிந்த நாய்களும் கழுதைகளும் பன்றிகளும் நிறைந்த துறை சினிமா துறை. அந்த துறை பயப்படக்கூடிய ஒரே ஆயுதம் நம்முடைய ஆர்ப்பாட்டத்திற்கோ நம்முடைய ஒற்றுமைக்கோ நம்முடைய போராட்டத்திற்கோ அரசாங்கத்தின் தடைக்கோ அவர்கள் பயப்படுவதில்லை. ஏனென்றால் இவைகளினால் அவர்களுக்கு ஏற்படுவது லாபம் தான், விளம்பரம் தான். அவர்கள் பயப்படுவது பொருளாதார இழப்புக்கு மட்டும்தான். முஸ்லீம்கள் இந்த மாதிரி யோசித்து, நான் எந்த ரூபத்திலும் யாழ்லா நீ ஹராமாக்கிய இந்த சினிமாவை, உன்னால் தடை செய்யப்பட்ட இந்த சினிமாக்களை எந்த சினிமாவாக இருந்தாலும் எந்த ரூபத்தில் நாங்கள் பார்க்க மாட்டோம் என்று உறுதி வைத்து அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக நெருக்கடி ஏற்படுத்தும் பொழுதுதான் ஒன்று, அதனால் நமக்கு அல்லாவுடைய அருளுக்கு நாம் சொந்தக்காரர்களாக ஆகின்றோம், அல்லாவுடைய நல்ல பார்வைக்கு சொந்தக்காரர்களாக ஆகிறோம், அல்லாவுடைய மகிழ்ச்சிக்கு சொந்தக்காரர்களாக ஆகிறோம். அதே நேரத்தில் இந்த அயோக்கியர்களுக்கு பொருளாதார ரீதியான இழப்பை ஏற்படுத்துகிறோம். இது ஒன்று தான் அவர்கள் பயப்படும் கருவியாக இருக்க முடியுமே தவிர, நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை பார்க்கறதோ அதை பார்த்து சே பைத்தியக்காரன் இப்படி சொல்லியிருக்கான் பாருங்க அப்படி சொல்லியிருக்கான் பாருங்க என்று ஆதங்கப்படுவதிலோ அல்லாவுடைய உதவியும் கிடைக்காது, அவனுக்கும் மேலும் மேலும் லாபம் தான் கிடைத்துக் கொண்டிருக்கும். ஆகவே உலக முஸ்லீம்கள் ஒரு முடிவு செய்ய வேண்டும், இந்த ஹராமான சினிமாக்களை நாங்கள் எந்த ரூபத்திலும் பார்க்க மாட்டோம், எங்களுடைய குழந்தைகளும் பார்க்க மாட்டோம், எங்களுடைய பெண் பிள்ளைகளை பார்க்க விட மாட்டோம், எங்களுடைய இளைஞர்களை பார்க்க விட மாட்டோம், நாங்களும் பார்க்க மாட்டோம், எந்த ரூபத்திலும் பார்க்க மாட்டோம் என்று நாம் சத்தியம் செய்யும் பொழுதுதான் இந்த பிரச்சனைக்கு நாம் அணுகக்கூடிய சரியான அணுகுமுறையாகவும் சரியான தீர்வாகவும் இருக்கும். இந்த சத்தியத்தை நாம் எல்லோரும் செய்வோம். அடுத்தபடியாக பார்த்தால், இந்த பிரச்சனையை வைத்து இந்த சினிமா படங்களை வைத்து வரக்கூடிய அவ்வப்போது வரக்கூடிய பிரச்சனைகள், இனி அடுத்தடுத்து வருவது விஸ்வரூபம் 2 வரப்போதான், அப்புறம் இன்னொரு படம் வரப்போதான், அவன் எடுக்க போறானா இவன் எடுக்க போறானா, எடுக்கத்தான் செய்வார்கள். அவர் இதோடு மோசமாக எடுக்கத்தான் செய்வார்கள். இல்லை என்றால் இந்த அயோக்கியர்கள் சொல்கிறார்களே, நாங்கள் உலக நிகழ்வுகளைத்தானே படம் எடுக்கின்றோம், உலக நிகழ்வுகளை தானே படம் எடுக்கிறோம். ஆப்கானிஸ்தான்ல பிரச்சனை நடந்தது உண்மையா இல்லையா, பலஸ்தீனில் நடந்துட்டு உண்மையா இல்லையா, காஷ்மீரில் நடக்கிறது உண்மையா இல்லையா, இந்த உலக நிகழ்வுகளை தான் எடுக்கிறோம் என்று இவர்கள் உலக மக்களை சமாதானப்படுத்த பார்க்கிறார்கள். அப்பாவி மக்கள், பாமர மக்கள், முஸ்லீம் அல்லாத மக்கள் கூட, ஆமா வாஸ்தவம் தான், அவர் சினிமா அவன் உலக நிகழ்வுகளை சினிமா எடுக்கிறான், இதுக்கே இந்த முஸ்லீம்கள் இப்படி பிரச்சனை பண்றாங்க, ஏன் இப்படி தடை ஏற்படுத்துறாங்க, பாவம் வீட்டை வித்திருக்கானா, நாட்டை வித்திருக்கானா, அவன் கோட்டையை வித்திருக்கானா, எல்லாத்தையும் வித்து இந்த படத்தை எடுத்திருக்கானா, இந்த படம் வெளிவராட்டா அவன் நாளைக்கு நடுரோட்டில் தான் நிக்கணுமா, பிச்சைக்காரனா நிக்கணுமாடா, நிக்கட்டுமே. இந்தியாவில் எத்தனை லட்சம் பிச்சைக்காரர் இருக்கிறார்கள், அதில் இவனும் ஒரு பிச்சைக்காரன் விட்டு போகட்டும், பிச்சை எடுத்துட்டு போட்டோம். ஆனால் இவன் சொல்லக்கூடிய காரணம் என்ன, உலக நிகழ்வுகளை எடுக்கின்றோம், உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை எடுக்கின்றோம் என்றால், இந்த அயோக்கியரிடத்தில் நாம் கேட்பது என்னவென்றால், உலக நிகழ்வுகளை எடுக்கக்கூடியவர்கள் குஜராத்தில் நடந்த நிகழ்வுகளை எடுக்க தயாரா, நரேந்திர மோடியை ஒரு வில்லனாக காட்டி அந்த நரேந்திர மோடியை வைத்து ஒரு படம் எடுக்க தயாரா அந்த அயோக்கியன்? அல்ல, பலஸ்தீனிலே தினம் தினம் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது, தினந்தின முஸ்லீம்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்களே, அந்த பலஸ்தீன் பிரச்சனை எடுக்க தயாரா? சமீபத்திலே அல்ஹம்துலில்லாஹ் சென்ற வாரத்துக்கு முந்தின வாரம் ஜும்மா பைத்துல் முகதஸிலே தொழுது கொண்டிருந்தேன். பைத்துல் முகதஸில் ஜும்மா தொழுது விட்டு சாயந்தரம் அசருக்கு பிறகு சில முக்கியமான சஹாபாக்களுடைய கபர்களை சியாரத் செய்வதற்காக போய்கொண்டிருக்கின்றோம். அங்கே பலஸ்தீனுடைய சிறுவர்கள், 4-5 வயசு சிறுவர்கள் எங்களை பார்த்தோன்ன, வெளிநாட்டுக்காரங்க தெரிஞ்ச உடனே எங்களை சூழ்ந்துகிட்டு வந்து நின்றுட்டாங்க. நின்று நாங்கள் பசங்கள்ட்ட, சின்ன பசங்க எத்தனாவது படிக்கிறேன், என்ன படிக்கிறேன், ஏது படிக்கிறேன்னு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம கூட வந்த ஒரு நண்பர், வரே எங்களுடைய இந்தியாவுக்கு வரியா, இந்தியாவில் நிறைய விஷயங்கள் நல்லவனை படிக்க வைக்கிறோம், இந்தியாவுக்கு வரியா அப்படிங்கிறாரு. அந்த 5 வயசு பையன் கேட்குறான், இந்தியாவில் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறான். நாங்கள் சொன்னால் உனக்கு என்ன வேணும்னு கேட்டோம், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அந்த 5 வயசு பையன் சொன்ன வார்த்தை, சகோதரர்களே, இந்தியாவில் உங்கள் இந்தியாவில் எனக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும், இங்கே இருந்தால் எங்களுக்கு ஷஹாதத்து கிடைக்கும் அப்படின்னா. இந்த ஈமானிய உடனடித்தான இஸ்லாம் ஊட்டி வளர்க்கின்றது, இந்த சாகத்தில் உணர்ந்த இஸ்லாம் ஊட்டி அழைக்கின்றது. அந்த நேரத்தில் இந்த கண் கலங்காத ஓராள் கூட இருக்கிற அத்தனை பேரும் அழுதும் அந்த சிறுவன் சொன்னதை கேட்டு, உங்க இந்தியாவில் எங்களுக்கு என்ன கிடைக்கும், இங்கே இருந்தால் எங்களுக்கு அடுத்த வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷமோ இன்ஷால்லாஹ் சஹாதத்து கிடைக்கும். இந்த நிகழ்வு இந்த அயோக்கியன் படம் எடுக்க தயாரா? தினம் தினம் செத்து சகிதாகி கொண்டிருக்கிறார்களே என்னுடைய சமுதாயத்தை சின்ன பிள்ளைகள், இளம் பிஞ்சுகள், அந்த பிஞ்சுகளை பற்றி இந்த அயோக்கியன் படம் எடுக்க தயாரா? இது உலக நிகழ்வு இல்லையா? ஆகவே இந்த அயோக்கியன் அவன் சிஐஏ உளவுத்துறை இடத்திலும் மொசாத் உளவுத்துறை இடத்திலும் வாங்கிய பணத்திற்கு நன்றியுள்ள நாயாக வாலாட்டி கொண்டிருக்கின்றான். இதை நம்ம பெருசுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இதை பற்றி நம்ம பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணியோ, ஊர் ஊரா போய் இதை பற்றி சொல்லியோ, இதை பற்றி ஆர்ப்பாட்டம் பண்ணியோ, போராட்டம் பண்ணியோ, தியேட்டர் நொறுக்கியோ அடிக்கவோ தேவையில்லை, அவசியம் இல்லை. சொல்லிட்டு போகட்டும். நம்மிடத்தை கேட்கக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்களும் சொல்லக்கூடிய சங்கதி என்னவென்றால், செய்தி என்னவென்றால், இஸ்லாம் ஜிஹாதை கற்றுக் கொடுக்கிறது. முல்லா உமர் சொல்கிறாராம், தமிழகத்து ஜிஹாதிகள் தான் நம்பிக்கை உள்ளவர்கள் என்று. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அப்படி ஒரு வார்த்தை முல்லா உமர் வாயில் இருந்தோ அல்லது உலகத்தில் முஜாஹிதர் வாயில் இருந்தோ, தமிழகத்து ஜிஹாதிகள், தமிழகத்து முஸ்லீம்கள், நம்பிக்கை உள்ளவர்கள், ஜிஹாதுக்காண்டி உயிர் கொடுப்பவர்கள் என்ற நம்பிக்கை அவர்கள் ஏற்பட்டிருக்குமேனால், நாம் அல்லாவுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்ம அல்லாவுடைய பார்வையிலே உண்மையான முஜாஹிதர்களாகவும் உண்மையான முஸ்லீம்களாகவும் உருவெடுக்க ஆரம்பித்திருக்கிறோம் என்று பொருள். ஆகவே இந்த ஜிஹாதுடைய உணர்வுகளையும், ஜிஹாதிய சிந்தனைகளையும், ஜிஹாத் என்றால் என்ன என்பதையும் உலக மக்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த அயோக்கியர்கள் எதிர்வினைகளைத்தான் எடுக்கிறார்கள். இஸ்லாம் என்பது ஜிஹாத் என்பதே எதிர்வினை தான். இஸ்லாம் என்பது அது வினை, ஜிஹாத் என்பது வினை அல்ல, எதிர்வினை. எதிர்வினை என்றால் என்ன? ஒருவன் உன்னை தாக்க வரும்பொழுது உன்னை தற்காத்துக் கொள்வதற்கு, உன்னுடைய சமுதாயத்தை தற்காத்துக் கொள்வதற்கு, உன்னுடைய மார்க்கத்தை தற்காத்துக் கொள்வதற்கு திருப்பி தாக்கு, தாக்க வருபவனை திருப்பி தாக்கு, இதுதான் எதிர்வினை. இந்த தாக்க வரக்கூடிய அமெரிக்காவினுடைய தாக்குதலையோ, இஸ்ரேலுடைய தாக்குதலையோ, நரேந்திர மோடியுடைய தாக்குதலையோ, ஆர்எஸ்எஸ் உடைய தாக்குதலையோ படம் எடுக்க இந்த அயோக்கியர்களுக்கு தைரியம் இல்லை. எதிர்வினையாக இருக்கக்கூடிய ஜிஹாதை பற்றி மட்டும் கொச்சை பற்றி படம் எடுப்பார்கள், எடுத்துக்கொண்டுதான் இருப்பார்கள் இனிமேல். ஆக நாம் செய்ய வேண்டிய சகோதரர்களே, நாம் சொல்ல வேண்டியது, அல்லாமா இக்பால் சொல்வார்கள், அடிக்கடி அவங்க சொல்வதுண்டு, இஸ்லாம் ஜிந்தா ஹோத்தாக ஹர் கர்பலே கே பாத், ஒவ்வொரு கர்பலா ஷஹாதத்துகளுக்கு பிறகுதான் இஸ்லாம் உயிர்ப்பித்து எழும். இந்த அயோக்கியர்கள் மேலும் மேலும் இஸ்லாத்தை பற்றி தாக்க தாக்க, குரானை பற்றி தாக்க தாக்க, அல்லாஹ் ரசூலை பற்றி தாக்க தாக்க, நம்முடைய ஈமான் இன்னும் வலுப்பெற வேண்டும், ஈமான் இன்னும் உறுதியாக வேண்டும். எங்கெல்லாம் தீவிரவாதி சொல்கிறாயா, அநியாயங்களை தட்டி கேட்பவனுக்கு பெயர் தீவிரவாதி என்றால் எழுதி வைத்துக்கொள், அல்லாஹ்வே சத்தியமாக நாங்கள் முதல் தீவிரவாதிகள். அட்டூழியங்களை தட்டி கேட்பவனுக்கு பெயர் பயங்கரவாதி என்று நீ பட்டியலிட்டு வைத்திருக்கிறாயா, அந்த பயங்கரவாதி பட்டியலில் எங்கள் பெயர் முதல் பெயராக எழுதிக்கொள். இதுதான் ஒரு மூமியுடைய உணர்வாக இருக்க வேண்டும். மற்றபடி இந்த சினிமாக்கள், இந்த கூத்தாடிகள், இவர்கள் வாங்கிய கூலிக்கு வாழாத்தக்கூடிய நாய்கள். இந்த கூத்தாடிகளை இப்படி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் செய்ய வேண்டியது இந்த கூத்தாடிகளுடைய படத்தை புறக்கணிக்க வேண்டும். சினிமாவை பார்க்கக்கூடாது, எந்த ரூபத்தில் பார்க்கக்கூடாது. ஆனால் இதில் பெரிய வேதனை என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம முஸ்லீம் உம்மத்திலே இப்போ ஒன்று வந்திருக்குது, ஹலால் சினிமா. முஸ்லீம்கள்லாம் ஹலால் சினிமா எடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு சினிமாங்கிறது பெரிய மீடியா, சினிமாங்கிறது ஒரு பெரிய பவர்ஃபுல் மீடியா. ஆகவே நாமளும் ஹலால் மீடியா சினிமா எடுக்கணும். ஹலால் சினிமானா எப்படி? ஹலால் சினிமானா எப்படி தெரியல? விபச்சாரங்கள் பெருகி விட்டால் ஆகவே முஸ்லீம்களை இனிமேல் ஹலால் விபச்சாரம் செய்ய வேண்டும். சாராயக்களை பெருகி போயிட்டால் முஸ்லீம்களை இனிமேல் ஹலால் சாராயம் குடிக்க வேண்டும். அதே போன்று ஹலால் சினிமா எடுக்க வேண்டுமா? நவுது பில்லா, பைத்தியக்காரங்களா? யூத நசரான சக்திகளுக்கு, சூழ்ச்சிகளுக்கு இவரெல்லாம் ஆட்பட்டு விட்டால் என்பதற்கு இது முழு உதாரணம் இல்லையா? ஹலால் சினிமா எடுக்க வேண்டும் என்று சொல்வது. ஹலால் சினிமா என்ன? மியூசிக் இல்லாமல், நடனம் இல்லாமல், ஆபாசம் இல்லாமல் சினிமா எடுக்க முடியுமா இன்னைக்கு? அப்படி சினிமா எடுத்தால் அதுக்கு பேர் டாக்குமெண்ட்ரி. அந்த டாக்குமெண்ட்ரியை நீங்களும் உங்கள் மனைவி தான் வீட்டில் உட்காந்து போட்டு பார்க்கணுமே தவிர தியேட்டரில் ஒரு பையன் வந்து பார்க்க மாட்டான். அப்புறம் எதுக்கு அந்த ஹலால் சினிமா எடுக்க சொல்றீங்க? ஹலால் சினிமா எடுத்தால் நம்ம கருத்தை நம்ம சொல்லலாமா? எல்லாரும் பார்ப்பானா? ஒரு மண்ணாங்கட்டியும் பார்க்க மாட்டான். அவன் அந்த படத்துக்கு வர்றதே அந்த ஹீரோயினுடைய அங்க அசைவுகளுக்கும், அவளுடைய நடனத்துக்கும், ஆபாசமான உடலை பார்ப்பதற்கும், அந்த அசிங்கமான வசனங்களை கேட்பதற்கு தான் சினிமாவுக்கே வர்றான். அப்புறம் அங்கே எப்படி ஒரு ஹலால் சினிமாவை கொடுக்க முடியும் நம்மளால? சொல்வார்கள், முஸ்தபா ஆஹால் உமர் முக்தார் படத்தை எடுத்தார், அப்புறம் த மெசேஜ் என்ற படத்தை எடுத்தார், அதெல்லாம் உலகத்தில் ஃபேமஸ் ஆச்சு. மெசேஜ் படம் ஃபேமஸ் ஆச்சு. அந்த ஹலாலான முறையில் முழுக்க முழுக்க சரியத்துக்கு உட்பட்டு எடுக்க வேண்டும் என்ற அந்த படத்திலே கூட, மெசேஜ் படத்திலே கூட, மெசேஜ் படத்திலே கூட உகது போருக்கு சகாபாக்கெல்லாம் வரும்பொழுது காஃபிர்கள் அந்த கூடாரத்துக்குள்ள பெண்களை விட்டு நடனம் ஆட வைத்தார்கள் அப்படிங்கிற காட்சியை பார்க்கும்பொழுது அங்கே ஒரு நாலு பொம்பளை டான்ஸ் ஆடவும் தான் படத்தை எடுத்தார். அது ஹலால் சினிமா ஆயிடுமா? ரசூலுல்லாஹ் வாழ்க்கை வரலாறுங்கிறதுக்காண்டி நாங்கள் ஆட, முஸ்லீம்கள் ஆடுறாங்க, குரேஷிகள் ஆடுறாங்களா? குரேஷி பெண்கள், காஃபிர் பெண்கள், அந்த மாதிரி நாலு பெண்கள் நடனம் ஆட விட்டு அந்த படத்தை எடுத்தாரு. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த ஹலால் சினிமா என்ற கோஷம் எல்லாம் இஸ்லாத்தை வேரோடும் வேறொரு மண்ணோடும் புதைக்கக்கூடிய யூத நசரானிகளுடைய சூழ்ச்சிகளுக்கு துணை போகக்கூடிய காரியம். அதனால தான் சொன்னேன், உலகமே இன்னைக்கு சினிமாவை ஆதரிக்குது. உலகத்திலே சினிமா மக்கள் எதற்கு ஆதரிக்கிறாங்க? பெரும்பான்மையான மக்கள் ஆதரிக்கிறார்கள் என்ற காரணத்தை வைக்காமல், அல்லாஹ் அனுமதிக்கிறான், அல்லாஹ் ரசூல் அனுமதிக்கிறார்களா? குரான் ஹதீஸ் என்ற கண்ணாடி அணிந்து இந்த பிரச்சனையை அணுக வேண்டும். வல்ல ரப்புல் ஆலமீன் விளங்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. தீன் இஸ்லாத்திற்கு இது போன்ற ஆயிரக்கணக்கான சினிமாக்கள், அசிங்கங்கள், படங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். அதன் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீன் இஸ்லாத்திற்கு மேலும் மேலும் மேன்மையையும் உயர்வையும் கண்ணியத்தையும் தந்தருள்வானாக. அல்லாஹ் எந்த இஸ்லாத்தின் மூலமாக நமக்கு கண்ணியத்தை கொடுத்தானோ அந்த கண்ணியத்தை இது போன்ற இந்த ஹலால் சினிமா என்ற அபத்தமான சிந்தனைகளால் அந்த கண்ணியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கெடுத்து விடாமல் பாதுகாப்பானாக. வாஹிர தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.